கழிந்து போய் வாடி வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி எங்கிருந்த கோடியே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யான் காணவல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்திலோர் எழுத்து அறிந்து கூற வல்லிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார் நம்கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார் எங்களந்து நின்ற மாய பின்னமாய ஈசரே. ஓடி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போ வாடி வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி எண்ணிறந்த கோடி எழுத்தினால் அகண்டமேழும் ஆகினாய் உவ்வென்னும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனை ஒவ்வென்னும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வுமுவும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. அசங்கென்றார் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொன் அம்பலத்துலே தெளிந்ததே சிவாயமே. ஓடி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போ வாடி வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி எங்கிருந்த கோடியே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யான் காணவல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஜோதியை நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போ நமவும் பெருமானே, சிவவும் பெருமானே, நமவும் பெருமானே, அறவும் பெருமானே, நமவும் பெருமானே, சிவவும் பெருமானே, நமவும் பெருமானே, அறவும் பெருமானே. நந்தியம் பெருமானே, நாடினம் பெருமானே, நம்பினம் பெருமானே, நலம் தரும் பெருமானே, நாதனுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பெருமானே, நல்லதொரு ரகசியத்தை காத்திடும் பெருமானே, நடுநாயகமாக வீற்றிருக்கும் பெருமானே, நர்த்தனமாடும் சிவனை தாங்கி நிற்கும் பெருமானே. நந்தியம் பெருமானே, நாடினம் பெருமானே, நம்பினம் பெருமானே, நலம் தரும் பெருமானே. சிவனுக்கு நிகரான நந்தியம் பெருமானே, சிந்தையில் நினைப்பவரை காத்திடும் பெருமானே, சிலாதர் கண்டெடுத்த பிள்ளையம் பெருமானே, திருமழ பாடியிலே மணக்கோல பெருமானே, பிறப்பு இறப்பற்ற பெருந்தவம் செய்தவனே, பதினாறு பேர் பெற்று கையிலும் காப்பவனே, பல கோடி ஜபம் சொல்லி ஜபயேசனானவனே, பக்தருக்கும் ஈசனுக்கும் பாலமாயிருப்பவனே. நந்தியம் பெருமானே, நாடினம் பெருமானே, நம்பினம் பெருமானே, நலம் தரும் பெருமானே. அடியவர் மனம் மகிழ வளம் தரும் பெருமானே, தர்மத்தை உணர்த்துகின்ற சொரூபம் பெருமானே, சங்கடம் தீர்க்கின்ற செந்தூர பெருமானே, வேதம் குணங்களையே பாதங்களில் கொண்டவனே, சிவத்தலம் வருபவரை கண்காணிக்கும் காவலனே, சிவகணம் அதிபதியாய் நந்தீசனானவனே, சிவனடி பணிந்தவரை சிவன் காக்க செய்பவனே. நந்தியம் பெருமானே, நாடினம் பெருமானே, நம்பினம் பெருமானே, நலம் தரும் பெருமானே. சிவனுக்கென்று நேர்ந்து கொண்ட பெருமானே, முற்பிறவி வினை அழித்து காக்கின்ற பெருமானே, நற்கதி நமக்களித்து சுகம் தரும் பெருமானே, புகழ்கல்வி ஞானங்களை பார்வையில் வைத்தவனே, திருவடி தொழுது வந்தால் சிவனருள் கொடுப்பவனே, மால்விடையாய் திருமாலின் ரிஷபவாகனே, பிரதோஷ வழிபாட்டின் பூராண நாயகனே. நந்தியம் பெருமானே, நாடினம் பெருமானே, நம்பினம் பெருமானே, நலம் தரும் பெருமானே, நாதனுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பெருமானே, நல்லதொரு ரகசியத்தை காத்திடும் பெருமானே, நடுநாயகமாக வீற்றிருக்கும் பெருமானே, நர்த்தனமாடும் சிவனை தாங்கி நிற்கும் பெருமானே. நந்தியம் பெருமானே, நாடினம் பெருமானே, நம்பினம் பெருமானே, நலம் தரும் பெருமானே, நமவும் பெருமானே, சிவவும் பெருமானே, நமவும் பெருமானே, அறவும் பெருமானே.

சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி நினைவிலும் சிவனே எங்கள் கனவிலும் சிவனே எளிமையில் சிவனே காணும் வடிவிலும் சிவனே நினைவிலும் சிவனே எங்கள் கனவிலும் சிவனே எளிமையில் சிவனே காணும் வடிவிலும் சிவனே சிவனின் நாமம் சொல்ல சொல்ல துன்பம் விலகி இன்பம் சேரும் அவனின் புகழை பாட பாட சுகங்கள் பெருகி வாழ்வு மலரும் ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஐந்தெழுத்து மந்திரத்தின் அரும்பொருளே சிவமயமே மெய்ஞான தத்துவத்தின் அருள் குருவே சங்கரனே ஐந்தெழுத்து மந்திரத்தின் அரும்பொருளே சிவமயமே மெய்ஞான தத்துவத்தின் அருள் குருவே சங்கரனே என்னாட்டுடைய எங்கள் ஈசனே என்னாட்டவரும் வணங்கும் இறைவனே சுயம்பாய் வந்த லிங்க ரூபனே ஜோதியில் கலந்த மகாதேவனே ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி நினைவிலும் சிவனே எங்கள் கனவிலும் சிவனே எளிமையில் சிவனே காணும் வடிவிலும் சிவனே நினைவிலும் சிவனே எங்கள் கனவிலும் சிவனே எளிமையில் சிவனே காணும் வடிவிலும் சிவனே திருவாதிரை சிதம்பரத்தின் முழு நிலவின் நிழல் குடையே சிற்றம்பல ரகசியத்தின் பொருள் உணர்த்தும் சதாசிவனே திருவாதிரை சிதம்பரத்தின் முழு நிலவின் நிழல் குடைய சிற்றம்பல ரகசியத்தின் பொருள் உணர்த்தும் சதாசிவனே புக்கண்ணுடைய கைலை வாசனே ஆதி அந்தம் மறைந்த தோற்றமே பிரம்மன் விஷ்ணு போட்ட வேஷமே எடுத்து விளக்கிய விஸ்வரூபமே ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி நினைவிலும் சிவனே எங்கள் கனவிலும் சிவனே எளிமையில் சிவனே காணும் வடிவிலும் சிவனே நினைவிலும் சிவனே எங்கள் கனவிலும் சிவனே எளிமையில் சிவனே காணும் வடிவிலும் சிவனே அம்பலத்து ருத்திரத்தின் யோக நிலை நடராஜனே பஞ்சபூத வெளியிடத்தின் அரசாளும் பரம்பொருளே அம்பலத்து ருத்திரத்தின் யோக நிலை நடராஜனே பஞ்சபூத வெளியிடத்தின் அரசாளும் பரம்பொருளே சுடருளியின் தில்லை கூத்தனே சொல்லிற்கரிய தெள்ள தெளிவனே அல்லல் பிறவி அறுக்கும் ஏகனே சடைமுடிமகுடம் அணிந்த ஈசனே ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி நினைவிலும் சிவனே எங்கள் கனவிலும் சிவனே எளிமையில் சிவனே காணும் வடிவிலும் சிவனே நினைவிலும் சிவனே எங்கள் கனவிலும் சிவனே எளிமையில் சிவனே காணும் வடிவிலும் சிவனே சிவனின் நாமம் சொல்ல சொல்ல துன்பம் விலகி இன்பம் சேரும் அவனின் புகழை பாட பாட சுகங்கள் பெருகி வாழ்வு மலரும் ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி ஹரஹர சிவனே சிவ சிவஹரணி சிவாய ஓம் நம சிவாய ஜோதி மகேஸ்வரா, அனல் தெரித்தாடும் சதாசிவா, அருணாச்சல சிவ சங்கரா, ஆறுயிர் காக்கும் ஈஸ்வரா, அருட்பெருஞ்சோதி மகேஸ்வரா, அனல் தெரித்தாடும் சதாசிவா, அருணாச்சல சிவ சங்கரா, ஆறுயிர் காக்கும் ஈஸ்வரா, அன்பே சிவமாகுமே, அருளே நலம் சேர்க்குமே, அருந்தவக்கலையானது அடிமுடி மலையானது, அருமுறை நிலையானது ஆகமம் விதியானது, அருந்தவக்கலையானது அடிமுடி மலையானது, அருமுறை நிலையானது ஆகமம் விதியானது, அருட்பெருஞ்சோதி மகேஸ்வரா, அனல் தெரித்தாடும் சதாசிவா, அருணாச்சல சிவ சங்கரா, ஆறுயிர் காக்கும் ஈஸ்வரா. தோங்கும் சகலம் நலமாகும், சனனம் தடுமாறும் சிவமயமே அரவணைக்கும், எங்கும் பெயராகும் எதிலும் உயர்வாகும், கோபுர தரிசனம் புண்ணிய சுபமாகும், இமை பொழுதும் சிவன் ரூபம் நீ காணவே, மனமுருகும் நமச்சிவாய தினம் பாடவே, தேவாரம் திருப்பதிகம் புகழ் கேட்கவே, சேர்ப்பான வளம் பெருகும் சிறப்பாகவே, நாதன் அசைவீழ்தான் நாளும் சபையில்தான் மகேஸ்வரா, அனல் தெரித்தாடும் சதாசிவா, அருணாச்சல சிவ சங்கரா, ஆறுயிர் காக்கும் ஈஸ்வரா. எண்ணம் நினைவாகும் எளிதில் நிறைவேறும், என்றும் சிவபாதம் போக்குமே மனபாரம், வில்வம் அலங்காரம் பார்க்கும் திருக்கோலம், சொல்லும் செயலாகும் ஸ்வரூபமே நமஸ்காரம், என்றென்றும் அடியார்கள் பணி தொடரவே, தொடர்கின்ற துன்பங்கள் பரந்தோடுமே, பொருள் உணர்த்தும் லிங்கத்தின் ஓம்காரமே, ஒருங்கிணைக்கும் தெய்வத்தின் அவதாரமே, வாழும் உயிரில்தான் வாழும் துயரில்தான் மாறும் சுயம்பில்தான் தீரும் அபயம்தான், அருட்பெருஞ்சோதி மகேஸ்வரா, அனல் தெரித்தாடும் சதாசிவா, அருணாச்சல சிவ சங்கரா, ஆறுயிர் காக்கும் ஈஸ்வரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உருவம் அரிதாகும் உணரும் காற்றாகும், விலகும் அஞ்ஞானம் சிந்தையே வளமாக்கும், மந்திரம் மொழியாகும் சுந்தரம் வாழ்வாக்கும், தந்திரம் மெய்ஞானம் துதித்தாலே மனம் சேரும், பெண்ணாகி மண்ணாகி நீராகவே, காற்றாகி நெருப்பாகி சுயமாகவே, உருவாகி திருத்தலங்கள் பொழிவாகவே, பரிபூர்ண பக்தர்கள் பரி பரிமாணமே பாடும் இசையில்தான் தேடும் திசையில்தான் வாழும் நாளில்தான் ஈசன் அருகில்தான் அருப்பெருஞ்சோதி மகேஸ்வர அனல் தெரித்தாடும் சதாசிவா அருணாச்சல சிவசங்கரா ஆருயிர் காக்கும் ஈஸ்வரா நெஞ்சம் தலமாகும் தஞ்சம் பதமாகும் இன்னும் மனம் ஏங்கும் திருவடியே வரமளிக்கும் யோகம் நடமாகும் யாகம் சதுர்வேதம் சூலம் சுழன்றாடும் கூத்தாடி அதிசயிக்கும் சிவராத்திரி வாழ்நாளில் உபவாசமே பரம்பொருளின் பெரும் கருணை வரும் நேசமே யோதசி திதி பொழுது பிரதோஷமே திருத்தாண்டவம் ஈசனின் பஞ்சாட்சரமே ஏக்கம் அருளில்தான் கேட்கும் தயவில்தான் வேண்டும் உரையில்தான் போகும் துன்பம் தான் அருப்பெருஞ்சோதி மகேஸ்வரா அனல் தெரித்தாடும் சதாசிவா அருணாச்சல சிவசங்கரா ஆருயிர் காக்கும் ஈஸ்வரா அறிவும் தெளிவாகும் அழகும் அருளாகும் கனவும் நனவாகும் நிஜமாக ஹரனாகும் அருவம் வடிவாகும் வடிவம் எழிலாகும் எல்லாம் மயமாகும் சாந்தமே சுயம்பாகும் மனம் போக்கி தினம் தேடும் பரமேஸ்வரா மன்றாடியே திருக்கையிலே கங்காதரா அண்ணாமலை நவலிங்கம் நட்சத்திரா பிழை பொறுத்து திருத்திடுவாய் கருணாகரா ஜீவன் சிவமேதான் நீங்கி அலையுந்தான் பாவம் பொறுத்தேதான் நாதல் ஐக்கியம் மகேஸ்வரா அனல் தெரித்தாடும் சதாசிவா அருணாச்சல சிவசங்கரா ஆருயிர் காக்கும் ஈஸ்வரா அருப்பெருஞ்சோதி மகேஸ்வரா அனல் தெரித்தாடும் சதாசிவா அருணாச்சல சிவசங்கரா ஆருயிர் காக்கும் ஈஸ்வரா அன்பே சிவமாகுமே அருளே நலம் சேர்க்குமே அருந்தவக்கலையானது அடிமுடி மலையானது அருமுறை நிலையானது ஆகமம் விதியானது அருந்தவக்கலையானது அடிமுடி மலையானது அருமுறை நிலையானது ஆகமம் விதியானது அருப்பெருஞ்சோதி மகேஸ்வரா அனல் தெரித்தாடும் சதாசிவா அருணாச்சல சிவசங்கரா ஆருயிர் காக்கும் சிவ சிவாய ஜெய ஜெய நம சிவாய ஹர ஹர சிவ சிவாய ஜெய ஜெய நம சிவாய எங்கெங்கும் சிவமயமே எழிலான வண்ணமயமே ஈசனின் இறையருளே என்னாலும் இல்லை பயமே எங்கெங்கும் சிவமயமே எழிலான வண்ணமயமே ஈசனின் இறையருளே என்னாலும் இல்லை பயமே மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம் மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம் மகேசன் திருவடிவே மகிமைகள் சிவமயமே மங்கள சுபம் வருமே மகத்துவம் சிவமயமே உறங்கும் போதும் உணர்வு சிவமயமே எண்ணும் போதும் எழுதும் போதும் சிந்தனை சிவமயமே எழிலில் சிவமயமே பொழிவில் சிவமயமே தெளிவில் சிவமயமே திகப்பில் சிவமயமே இயற்கை செழிக்கும் செயற்கை எடுக்கும் அறிவும் சிவமயமே ஆன்மீகம் கொடுக்கும் ஆராய்ச்சி தொடக்கம் மாற்றல் சிவமயமே மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம் மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம் எங்கெங்கும் சிவமயமே எழிலான வண்ணமயமே ஈசனின் இறையருளே என்னாலும் இல்லை பயமே எளிதில் தோன்றும் இனிமை ஊட்டும் தீட்சம் சிவமயமே பரவும் புகழும் பெருமை சேர்க்கும் சூட்சம் சிவமயமே எழிலில் சிவமயமே பொழிவில் சிவமயமே தெளிவில் சிவமயமே திகப்பில் சிவமயமே உண்மை பொருளும் விளங்கும் செயலும் சொல்லும் சிவமயமே தஞ்சம் கேட்கும் நெஞ்சம் அழைக்கும் வரவும் சிவமயமே மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம் மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம் எங்கெங்கும் சிவமயமே எழிலான வண்ணமயமே ஈசனின் இறையருளே என்னாலும் இல்லை பயமே எதிலும் தொடரும் தொடர்ந்த தொழிலும் தழைக்கும் சிவமயமே கொடுக்கும் நன்மை நீடிக்கும் தன்மை வளர்க்கும் சிவமயமே எழிலில் சிவமயமே பொழிவில் சிவமயமே தெளிவில் சிவமயமே திகப்பில் சிவமயமே நாட்டம் பிறக்கும் நம்பிக்கை சிறக்கும் உறுதி சிவமயமே ஆயுள் வரைக்கும் அருளை இறைக்கும் கருணை சிவமயமே மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம் மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம் எங்கெங்கும் சிவமயமே எழிலான வண்ணமயமே ஈசனின் இறையருளே என்னாலும் இல்லை பயமே தலங்கள் எங்கும் குணங்கள் விளங்கும் புதுமை சிவமயமே கோபுரம் வணங்கும் பாவம் மறையும் நுழைவு சிவமயமே எழிலில் சிவமயமே பொழிவில் சிவமயமே தெளிவில் சிவமயமே திகப்பில் சிவமயமே நிறைவில் மகிழும் கூறையில் திருத்தும் குருவும் சிவமயமே சத்தியம் உரைக்கும் நித்தியம் நிகழ்த்தும் பூர்ணம் சிவமயமே மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம் மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம் எங்கெங்கும் சிவமயமே எழிலான வண்ணமயமே ஈசனின் இறையருளே என்னாலும் இல்லை பயமே யோக நிலையில் நிற்கும் சபையில் அழகு சிவமயமே தேகம் நடுவில் பாக மொழியில் சக்தி சிவமயமே எழிலில் சிவமயமே பொழிவில் சிவமயமே தெளிவில் சிவமயமே திகப்பில் சிவமயமே கனியில் இருக்கும் சுவையில் இனிக்கும் ரசிப்பு சிவமயமே கலைகள் படிக்கும் படிப்பில் மதிப்பும் சிறப்பு சிவமயமே. மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம். மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம். எங்கெங்கும் சிவமயமே எழிலான வண்ணமயமே, ஈசனின் இறையருளே என்னாலும் இல்லை பயமே. காலத்தி தலத்தில் தாமிர சபையில் வாயு சிவமயமே, தங்கம் கூரையில் லிங்கம் கூத்தினில் தில்லை சிவமயமே. எழிலில் சிவமயமே, பொழிவில் சிவமயமே, தெளிவில் சிவமயமே, திகப்பில் சிவமயமே. ஜோதி மலையில் சுற்றும் வரையில் தூய்மை சிவமயமே, துதிக்கும் கரத்தில் மதிக்கும் எண்ணத்தில் வாய்மை சிவமயமே. மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம். மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம். எங்கெங்கும் சிவமயமே எழிலான வண்ணமயமே, ஈசனின் இறையருளே என்னாலும் இல்லை பயமே. ஜகத்தை ஆளும் சிவனின் நடனம் காக்கும் சிவமயமே, கெடுதல் அழியும் மாறுதல் தெரியும் குடரில் சிவமயமே. எழிலில் சிவமயமே, பொழிவில் சிவமயமே, தெளிவில் சிவமயமே, திகப்பில் சிவமயமே. வறுமை போக்கும் வாட்டம் தீர்க்கும் மாறுதல் சிவமயமே, கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் அட்சயம் சிவமயமே. மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம். மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம். எங்கெங்கும் சிவமயமே எழிலான வண்ணமயமே, ஈசனின் இறையருளே என்னாலும் இல்லை பயமே. பழகும் பணிவும் துணிவில் தயவும் அடங்கும் சிவமயமே, கேள்வி ஞானம் வேள்வி தேடும் அடக்கம் சிவமயமே. எழிலில் சிவமயமே, பொழிவில் சிவமயமே, தெளிவில் சிவமயமே, திகப்பில் சிவமயமே. நினைக்கும் நேரம் நேரில் தோன்றும் காட்சி சிவமயமே, அழைக்கும் நாமம் நான்கு வேதம் சாட்சி சிவமயமே. மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம். மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம். எங்கெங்கும் சிவமயமே எழிலான வண்ணமயமே, ஈசனின் இறையருளே என்னாலும் இல்லை பயமே. பொருளில் அசையும் அசைவில் இசைக்கும் சுரங்கள் சிவமயமே, அணுவில் பசிக்கும் புசிக்கும் இறைக்கும் நுணுக்கம் சிவமயமே. எழிலில் சிவமயமே, பொழிவில் சிவமயமே, தெளிவில் சிவமயமே, திகப்பில் சிவமயமே. உண்மை பேச்சில் உதிரம் சிவப்பில் துடிப்பு சிவமயமே, இருக்கும் மூச்சில் இமைக்கும் பொழுதில் ஜீவன் சிவமயமே. மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம். மறுபடி மறுபடி மந்திரம் சிவமயம் மன்றாடி அடிமூடி மனம் வேண்டி சிவமயம். எங்கெங்கும் சிவமயமே எழிலான வண்ணமயமே, ஈசனின் இறையருளே என்னாலும் இல்லை பயமே. நல்லது நடக்கும் நாளும் கிடைக்கும் பொக்கிஷம் சிவமயமே, கண்ணியம் காக்கும் காத்தது பெருகும் புண்ணியம் சிவமயமே. எழிலில் சிவமயமே, பொழிவில் சிவமயமே, தெளிவில் சிவமயமே,